ஜீவவர்ணனம் இருசோதனமானது அவித்து என்று கூறப்படும் அந்தகாரம் இருள் ஒன்று இருந்தும் அவ்து அம்சர் கூறு பேதத்தார் பலவாய்த் தோன்றுதல் போன்று அவித்தை ஒன்று இருப்பினும் அவ்து அம்சபேதத்தார் பலவாய்த் தோன்று தலின் அது மலின் சத்துவமெனப்படும். அந்த மலினசத்துவமாயுள்ள அவித்தைக்கடோறும் தோன்றியுள்ள சித்தின் பிரதிபிம்பங்களே ஜீவராசிகளா. அப்போது தத்துவ ஞானத்தினால் வாட்சிய பாகம் நாசமாகான் என்ற சீவராசிகற்குப் பெயரும் பிரான் நன்றியறிபம் நின்று கூறப்படும். 26. காரணமும் சேதன் பாகம் நிமித்த காரணமுமாம். கடத்தின் உற்பத்தி ஸ்திதி லயங்களின் காரணம் மண் முதற்காரணமாம். டோட் கடத்தின் உற்பத்தி மாத்திரத்தின் காரணம் தண்டசக்கரம் நிமித்த காரணமாம். சிலந்தி பூச்சியினின் நுண்டாகும் நூறுக்கு அதனது உடற்பாகம் முதற்காரணமாயும் உயிர்ப்பாகம் நிமித்த காரணமாயும் மிருத்தலருக சிலந்தி இமிழ்ந்து விழுங்குவத்திற்படி தேகத்தே மலந்தரு கேச புரோமத்திற்படி மண்ணிற்கே பலந்தரு மோடது எப்படி எப்படியே சென்பால் அலந்து தடங்க வெறுங்கன வக்கும் தாயிங்கால் என்பது பிரம்கீதை. மயிக்கும் அவித்தைக்கும் பேதங்கூறுவது வேதாந்திகளுள் ஏகதிசிகளதற் கொள்கையாம். காரணசரீர வியட்டி அபிமானி அவித்தியோபாதிகன் காரியோபாதிகன் என்ற தொடக்கத்தன பிராஞ்சனது பரியாய நாமங்களான ஆம் கைவல்லிய நவநீதம் 28. எம்மா யாவி நோத வீசனா அருளினாலே போமலு ஈர்கட்கெல்லாம் போகசா தனமுண்டாக தாமத குணமே இரண்டு சக்தியாய்ப் பிரிந்து தோன்றும் வீமமாமூடல் என்றும் விவிதமான் தோற்றம் என்றும். 29. தோற்றமான் சத்தி தண்ணீர் சொல்லிய வெண்ணாம் வெண்ணிற் காற்றதான் காற்றிற் தீயாங் கனலினீர் நீரின் மண்ணாம் போற்றுமி வைந்து நொய்ய பூதன்கள் என்று பேரான் சாற்றுமற்றிவற்றிற்போக சாதன நவுண்டாகும். அவித்தையிற் பிரதிபலித்துள்ள சீவராசிகற்கு அதுவே சுழத்திய வசையும் காரணசரீரமும் ஆனந்தமய கோசழமாம். இது காரும் அகங்காரத்தின் காரியமான சத்துவகுண வடிவமாயாலும் இரசோகுண வடிவ அவித்தையாலும் உண்டான காரணசரீர அத்தியாசன் கூறினாம். இனிக்கூறும் சூட்சும பிரபஞ்ச அத்தியாசக் கிரமத்தையும் நீ கேட்க கடவாய். 27.